கட்டி வச்சது நீ தானா, கட்டில் போட்டு நான் தப்பம் கட்டலாம் சொன்னா தில்லண்ணா தில்லண்ணா. மக்கள் மனந்தானே எந்த வழுக்கார பாதை, கொடுத்தாள நான் வந்தேன் எடுத்தாள வேண்டாமா, அடுத்தாள் பாராமல் தடுத்தாள வேண்டாமா, சில கோடி உண்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது, கடல் வண்ணம் வானின் வண்ணம் கருவண்ணம் தானே, கடல் வானம் காணும் போதும் உனை கண்டேன் நானே, மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் நானே, மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் நானே, சுட்டு விழி கண்டாலே சக்குதடி தன்னாலே, தில்லண்ணா தில்லண்ணா நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு நெஞ்சு தில்லண்ணா, தில்லண்ணா தில்லண்ணா நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சு தில்லண்ணா, மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா, திக்கு திக்கு நெஞ்சு தில்லண்ணா. அடி கட்டி வச்சது நீ தானா, கட்டில் போட்டு நான் தப்பம் கட்டலாம் சொன்னா தில்லண்ணா தில்லண்ணா.